శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితా కీటకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ఇంద్రియ దినం ఆని అనుషం ரொம்ப சுதினமான சுதினம். ஏனென்றால் நாதமணிகள் அவதார தினம். நாதமணிகள் வந்து வீரநாராயணபுரம் என்கிற ஊரில் பிறந்தார். அவ்வூரில் உள்ள மனுஷர்கள் எப்படி எப்பேற்பட்டவர் என்பதை வீதிகோர்த்த சமயவிப்ரீகி வீதி தோஷ தோஷையில் நிவேசித்தம் நிஷேவித்தம் வீக்ஷம் விமானிஸ்தத்த வீரநாராயணபுரம் அப்படின்னு ஒரு கவி சொல்கிறார். அதுபோல இருக்கிற ஊரில் சுவாமி அவதாரம் நாதமணிகள் அவதாரம் செய்தார். இவருடைய தகப்பனார் பெயர் ஈஸ்வரமணிகள். இவர் வந்து சடமர்ஷணகோத்திரத்துக்கு திலகராயும் சொட்டகுலத்துக்கு தாசர் என்றும் புகழ்பெற்றிருந்தார். இந்த நாதமுனையோட திருநாமம் வந்து ரங்கநாதன் என்று திருநாமம். இவர் சிறுவயதிலிருந்தே யோகத்தில் மிகவும் ஈடுபாடுடன் இருந்தார். ஆகையால் இவர் திகழ்ந்தார். இவருக்கு ஆச்சாரியர் நம்மாழ்வார் ஆவார். அதை சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரத்த பாஷ்யத்திலே கால விப்ரகர்ஷேபி பரமபுருஷ சங்கல்பாத்து கதாச்சித் பிராதிர்பூய சாட்சாதபி சர்வோபனிஷத் சாரோபதேஷ்டாரம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த மாதா பிதா இவத்தையஸ்தனையா விபூதிஹி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வியாக்கியானம் செய்யும்போது இந்த பங்க்தியை சாதிக்கிறார். அந்த இது வந்து நம்மாழ்வார் ரெண்டு விதமாக ஆச்சாரியராகிறார் என்பதையும் இதில் சாதிக்கிறார். இது சாட்சாதபி அப்படின்னு அபிசப்தத்தினால நம்மாழ்வார் இவருக்கு ரெண்டு விதமாக ஆச்சாரியன் அப்படின்னு என்பதை சாதிக்கிறார். எப்படி என்றால் ரெண்டு விதம். இவருக்கு மதுரகவி மூலமாகவும் தானேவும் சாட்சாதாகவும் மதுரகவி மூலமாக பரம்பரையாகவும் இவரே தானாகவே சாட்சாதாகவும் ஆச்சாரியராகிறார் என்பதை ஸ்ரீமத் ரகசியசாரம் சம்பிரதாய பரிசுத்தி இத்தியாதி கிரந்தங்களாலே நிரூபணம் செய்கிறார். மதுரகவி மூலமாக எப்படி ஆராய்ந்தார்? மதுரகவி வம்சத்தில் தோன்றிய பராங்குசதாசர் என்பவரிடம் நாதமணிகள் கண்ணிஞ்சிறுத்தாம்பை உபதேசம் பெறுகிறார். அவருக்கு ஆச்சாரியன் மதுரகவிகள், மதுரகவிகளுக்கு ஆச்சாரியன் நம்மாழ்வார். இந்த கிரமத்திலே அவர் பரம்பரையாக நம்மாழ்வார் நாதமணிக்கு ஆச்சாரியாகிறார். அந்த அவர் உபதேசித்த கண்ணிஞ்சிறுத்தாம்பை நம் புளியமரத்தடியிலே ஆழ்வார் திருநிலையிலே புளியமரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு 12,000 முறை ஜபம் செய்து ஆழ்வாரை பிரத்யக்ஷமாக யோகத்தில் காணுகிறார். அது வந்து அதுதான் சொல்ற காலவிப்ரகர்ஷேபி பரமபுருஷ சங்கல்பாத்து. பெருமாள் வந்து இவர் காலம் இது பண்ணச்சே கண்ணிஞ்சிறுத்தாம்பு எடுத்து யோகத்தினால கண்ணிஞ்சிறுத்தாம்பை ஜபிக்கும் பொழுது பெருமாள் வந்து இவருக்கு சங்கல்பம் பண்ணி இவரை வந்து சங்கல்பம் தான் இவரை வந்து பெருமாளை நிர்தேசம் பண்றார். ஆழ்வாரை பெருமாளும் பிராட்டியும் அவருக்கு உபதேசம் பண்ணு எப்படி என்றபடியாக நிர்தேசம் பண்ணி அந்த பெருமானுடைய ஆக்ஞையினாலே நம்மாழ்வார் இவரை யோகத்தில் மதுரகையாவிலோடு வந்து உமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு என்று யோகத்தில் கேட்கிறார். அப்பொழுது இவர் வந்து எனக்கு அந்த திருவாழ்மையையும் திருவாழ்மை ரகசியார்த்தங்களையும் உபதேசம் பண்ண வேண்டும், தெளிய வேண்டும் என்று விஞ்ஞாபிக்கிறார். அதுக்கு நம்மாழ்வார் திருவாழ்மையையும் அதோட மூடு மீதி மூவாயிரத்தையும் ஆக நாலாயிரத்தையும் உபதேசம் செய்து வியாசர் செய்த சூத்திரத்தையும் உபதேசம் செய்தார். ஆகையால் இவர் சாட்சாத்தாகவே உபதேசம் பண்ணபடியால் இவர் ஆழ்வார் சாட்சாத்தாகவே ஆச்சாரியனாகிறார். அதற்கு பிறகு இவர் சாதித்த இவருடைய ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே நம்முடைய சம்பிரதாயத்தை முதலாக பிரச்சாரம் செய்தார். இதை சுவாமி தேசிகனும் தத்துவமுத்தா கலாபத்தில் நாதோபக்யம் பிரபுத்தம் பகுபிருபசிதைஹி யாமுனேய பிரபந்தைஹி சம்யக் த்ராதம் யதீந்திரம் இதமகிலம் தரிசன அகில தமக் கரிசனம் தரிசனம் நகா அப்படின்னு சாதிக்கிறார். இந்த நாதமணிகள் வந்து இந்த தரிசனத்தை முதல் முதலாக நியாயத்தத்துவம் என்கிற நூல் மூலமாக புஸ்தகம் மூலமாக தரிசனத்தை வெளியிட்டார். அதற்கு பிறகு ஆளவந்தார், அவரது பேரனான ஆளவந்தார், சித்தி திரயம், ஆகம பிராமணியம் முதலிலே பல கிரந்தங்களை வெளியிட்டு இந்த இத்தை இன்னும் நன்றாக ஸ்தாபித்தார். அதுக்கு வந்த பிறகு வந்த பாஷ்யக்காரர் வந்து ராமானுஜர், பகவத் ராமானுஜர் மீதி எல்லா குதிருஷ்டி மதங்களையும் அதாவது சொல்ற கதா கதா கதானாம் கதவி கவிக்கா குவாபினி குவாபினா க்ஷீணாத வாணி துஹிதஹரவித சௌரபன் ஆரபந்தே க்ஷாமா கௌமாதிலோக்கிய ஜகதி குருபதம் கூருவாத் தூரவாந்தம் காசங்கா சங்கராதே பஜதி யுதோ பத்ரவேதீன் திரிவேதீன் அப்படின்ட்டு சாதிக்க அப்படினால சங்கர மதம், அப்புறம் வந்து யாதவ பிரகாச மதம், பாஸ்கர மதம், பிற அத்வைதி மதங்கள் எல்லாத்தையும், பௌத்த மதம் எல்லாத்தையும் நிரசனம் பண்ணி நம்ம மதத்தை ஒரு குறைவில்லாமல் காப்பாற்றினார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் தாற்பயம். இதுல அதனால இந்த தரிசனம் நாதமணிகள் முதற்கொண்டுதான் தொடங்கிட்டு. இங்க ஒரு சில கேள்வி கேட்பார்கள், ஏன் நாதமணிகளுக்கு முன் ஆச்சாரிய இதுவே இல்லையா, அவர்கள் வந்து ஆச்சாரியர்களே இல்லையா, அவர்கள் பிரவச்சனம் முதல் முதலில் பண்ணலையா, இவர்தான் முதலில் பண்ணாரா அப்படின்னு என்று கேள்வி எழலாம். அதுக்கு சுவாமி தேசிகன், இவர் வந்து சுவாமி நம்மாழ்வார் வந்து இவருக்கு ஆச்சாரியா இருந்தார், அதுக்கு முன்னாடி பிராட்டி இருந்தார், அதுக்கு முன்னாடி விஸ்வக்ஷேனர், அதுக்கு முன்னாடி பகவான் தான் முதல் முதல் ஆச்சாரியன். இவர்கள்லாம் வந்து நம்மாழ்வார்கள்லாம் வந்து தன்னுடைய தான் சுவானுபவத்தில்தான் ஈடுபட்டிருந்தார். நம்மாழ்வார்கள்லாம் பெருமானுடைய அனுபவத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். நாதமணிகள் வந்து இந்த பாஷண்டிகளை நிரசனம் பண்றதுக்காக முதல் முதலே அவதாரம் பண்ணபடியினாலே இவர்தான் இந்த பிரவசனத்தை, இந்த சித்தாந்தத்தை, இந்த தரிசனத்தை முதல் முதலாக அவதரித்தார் என்பதாக ஸ்ரீமத் ரகசியத்திரசார வியாக்கியாதர்கள் தெரிவிக்கிறார்கள். அதுபோல இந்த நாதோபக்யம் பிரவுத்தம் அப்படின்னு பெருமாள் நாதமணிகள் தான் முதல் முதலாக அவதாரம் பண்ணினார் என்பதை இதில் சாதிக்கிறார். இதுக்கு தரிசனம் நகா அப்படின்னு என்பதற்கு தேசியின் விஷயமாக அர்த்தம் பெரியோர்கள் கூறுவார். எப்படின்னா நகா தரிசனம் என்பதென்ன யமது தரிசனம் அப்படின்னு அந்த அர்த்தம். அதாவது யமது தரிசனம்னா தேசிக தரிசனம். அவர் வந்து தேசிகன் வந்து இந்த தத்துவமத்தா கலாபம் என்ற நூல் செய்தபடியினால் இந்த அஜ்ஞான இருட்டு என்பது துளியும் இல்லாமல் போயிற்று. அதனால் இது தேசிகன் விஷயமாகவும் இந்த தரிசனம் அகிலேத தரிசனமாக ஆயிற்று தேசிகன் இந்த கிரந்தம் பண்ணபடியாகும் இப்படின்னு சமத்காரமாக பெரியவர்கள் இந்த இதை சாதிப்பார். அதுக்கு பிறகு நாசமுனிகள் ஆழ்வார்களிடையும் அனுகிரகத்தாலே உபதேசத்தாலே கேட்ட திவ்ய பிரபந்தங்களை பட்டோலைப்படுத்தினார். அப்படி எப்படி என்ன அதை அதை வெளியும் படுத்தினார். எப்படி படுத்தினார் என்றால் வால்மீகி மகரிஷி வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை லவகுச்சர்களுக்கு பாட்டிய கேயேச்ச மதுரம் என்கிற முறையில் சொல்லி வைத்து பாட்டம் படிக்கிறதாகவும் கானமாகவும் மதுரமாகவும் சொல்லி வைத்து நாட்டுக்கு வெளியிட்டார். இந்த தேசத்துக்கெல்லாம் வெளியிட்டார் ஸ்ரீமத் ராமாயணத்தை. அதேபோல் நாசமணிகளும் இந்த பிரபந்தங்களை காலம் வலிமுறை என்ன நற்காடல் அடியவர்க்கு என்கிறபடி காலம்னா சக்கரம் காலகம் நீங்கள் வாத்தியம் வலம்பொறி என்னன்னு வலம்பொறி சங்கு அதுபோல் இருக்கிற சிஷ்யார்கள் யாருன்னா மேலகத்தாழ்வான் கீழகத்தாழ்வான் அப்படி என்கிற தன் சிஷ்யர்கள் அவர்கள் தன்னுடைய மருமான்களே அவர்களுக்கு தாளம் வழங்கி தமிழ் மறையை இன்னிசையாக தந்தவர்களினார். அது தந்த அருளி இதை நாட்டுக்கு உபதேசம் செய்தார் நாட்டுக்கு வெளிக்கொண்டு வந்தார். அதுபோல பிறகு எம்பெருமான் நம்பெருமான் சன்னதியிலே சிலரை இதே போல் கானம் பண்ண வேண்டும் அப்படின்னு சிலரை நியமித்து தன்னுடைய ஊரான வீரநாராயணபுரத்துக்கு சில பேரை அழைத்துக் கொண்டு அங்கேயும் இதே மாதிரி உபதேசம் செய்து அங்கேயும் இதே மாதிரி தாளம் வழங்கி தமிழ் மறையை இன்னிசையாக தந்து அருளினார். இந்த சமயத்தில் சில பெரியோர்கள் வந்து இவரிடம் முன்னாடி நடந்த ஒரு கதையை கூறினார். அது என்ன கதைன்னா திருமங்கையாழ்வார் பெரிய பெருமாளிடம் பிரார்த்தித்து அனுகிரகம் பெற்று இந்த நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கத்தை எழுந்தருளப் பண்ணி மார்கை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியில் ஆரம்பித்து 10 நாட்கள் வேத பாராயணமும் திருவாழ்மையையும் அனுசந்திக்க பண்ணார். இதுக்கு திருவைத்தை அத்தியன உற்சவம் அப்படின்னு திருநாமமும் சூட்டறியினார். இதுபோல் எல்லா வருஷமும் பிரதி வருஷமும் நடத்து வந்தார். சிறிது காலத்துக்கு பிறகு கொஞ்ச காலம் இதேவில் நடந்தது. அப்புறம் கால வைஷமியத்தினால் ஆழ்வாரை எழுந்தருள பண்ண முடியாமல் போய்விட்டது. அதனால் திவ்ய பிரபந்தங்களும் லுப்தமாகிவிட்டது என்று பெரியோர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த பெரியோர்கள் நாதமுனிகளிடம் விஞ்ஞாபிக்க அவர்களை சேவித்து எம்பெருமான் அடியேனை கொண்டு ஒரு குறை தீர்த்துக் கொண்டான் அதேபோல் இந்த குறையும் தீர்த்துக் கொள்வான் என்று நாதமுனிகள் சொன்றான். அதாவது எம்பெருமான் திவ்ய பிரபந்தையில் உக்தமாகி விட்டதை என்னை ஒரு கருவியாக கொண்டு அதை பெருமாள் நிறைவேற்றருளினான். அதேபோல இதுவும் இந்த இந்த இதுவும் பெருமாள் நிறைவேற்றி அருள்வான் அப்படின்னு அவர்களிடம் சொல்லி அனுப்பி வைத்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தொருளி பெருமாளிடம் பிரார்த்தித்து திருமங்கையாழ்வாருடைய திருவுள்ளத்தை பூர்த்தி செய்வதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆழ்வார்த்தனைக்கு எழுந்தருளி அங்கிருந்து ஆழ்வாரை ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள பண்ணி திவ்ய பிரபந்தங்களுக்கு உபாங்கங்களாக இருக்கும் முதல் 2000 பிரதமை அதாவது சுக்லபக்ஷ பிரதமை முதல் பிரதமை தினத்திலிருந்து முதல் பத்து நாட்களிலும் அனுசந்தானம் பண்ண செய்தார். அதேபோல் திருவாழ்மையும் முன்பு போல ஏகாதசி முதல் கொண்டு ஒரு 10 அனுசந்தானம் பண்ணினார். கடைசி 1000 அதாவது இயற்பா என்கிற 1000 21 நாள் அன்று ஒரே நாளில் 1000 பாசிரமம் சேவிக்க விட்டு அனுபவித்தார். இப்படியாக மொத்தம் 21 இந்த திருவத்தேன உற்சவத்தை நடத்தி அருளினார். திருமங்கையாழ்வாருடைய மனோரசமும் பூர்த்தி செய்தார். பிறகு அங்கிருந்து திருக்குழந்தை எழுந்தருளி அமுதனை சேவித்து அங்கு ஒரு நம்மாழ்வாரையும் பிரதிஷ்டை செய்து அங்கு அந்த சங்கராந்தி உற்சவம் இருந்து பிரம்மோற்சவம் வெகு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு விரோதம் இல்லாமல் இந்த திருவத்தேன உற்சவத்தை முதல் மார்கழி மாதம் முதல் 10 பகல் 10 அடுத்த 11 21 வரைக்கும் திருவாழ்மையை 40 21 நாள் இயல்பாவையும் சேவிக்கும்படி செய்து இந்த திருவத்தேன உற்சவத்தை நடத்தினார். இந்த பிரபந்தங்கள்லாம் வரக்காரணமாக இருந்தவர் எம்பெருமான் நாராமுதன். ஆகையால் இந்த சித்தாந்தத்தை பிரவர்த்தவித்தவர் ஆராமுதனே அப்படின்னு சொல்லி இந்த பிரபந்தங்களை அவருக்கு ஆராமுதாழ்வான் அப்படின்னு என்று பெயரையும் சூட்டி சந்தோஷித்தார். இன்றைக்கு கூட அங்கு சென்றால் ஆராமுதன் அஷ்டோத்தர சதநாமாவளியில் அர்ச்சனை செய்யும் போது சேவித்தமானால் அதில் ஒரு திருநாமம் திராவிட ஸ்துதி தர்சகாய நமஹா அப்படின்னு வரும். அதை நம்ம இன்னைக்கும் சேவிக்கலாம். அப்பேற்பட்ட நாதமுனிகளுடைய செய்த உபகாரத்தை நினைத்து சுவாமி தேசிகன் ஒரு தனியினை சாதித்தார். அந்த தனியன்றான் இன்றளவும் காலக்ஷேபாதிகளில் சீபாஷ்யாதி காலக்ஷேபாதிகளில் நாம் அனுசந்தித்து வருகிறோம். அந்த தனியினை கொஞ்சம் பார்ப்போம். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் எஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தா மலகதாம் கதம் என்றதாக. இதுக்கு அர்த்தம் நாதமுனிக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவங்கள்னா புருஷார்த்த சதுஷ்டயம், அப்புறம் வந்து பரம்பொருள், பரமாத்மா அப்படி இருக்க தத்துவங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட என்னென்ன தத்துவம் உண்டோ மொத்த தத்துவமும் அஸ்தாமலகதாங்கதம் அப்படின்னா இந்த கையில் உள்ளங்கையில் நெல்லிக்காய் போல, உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்காயை பார்ப்பதற்கு வேற பிரமாணம் வேண்டாம், இதுவே ஈஸியாகவே பார்க்கலாம், நூத்தர் சகாயம் வேண்டாம் அதை பார்ப்பதற்கு. அதுபோல வேற ஒருத்தருடைய சகாயம் இல்லாமையே இவருக்கு எல்லா வேதாந்தார்த்தங்களும் உள்ளங்களின் நெல்லிக்காய் போலே இவருக்கு வந்தடைந்தது அப்படின்னு சொல்லுகிறார். எப்படியானால் அசோகவனத்தில் சீதை இருக்கும்போது சுபசகுனங்கள் தானாகவே பிராட்டியிடம் வந்து அடைந்ததோ, அதுக்கு வியாக்கியாதர்கள் அழகாக எழுதுகிறார்கள், இவர்தான் இந்த சுபசகுனங்களுக்கு தகுந்த இருப்பிடம் அப்படின்னு என்று நினைத்து சுபசகுனங்கள்லாம் வந்து தான் பிராட்டியிடம். அதுபோல ஆழ்வாருக்கு அனுகிரகத்தால் எல்லா வேதாந்தார்த்தங்களும் இவரை வந்து அடைந்தன அப்படின்றாக அர்த்தம். அப்பேற்பட்ட நாதன் அப்படின்னா நாதேன முனிநாதேன அப்படின்றதுக்கு நாதேன அப்படின்னா ரங்கநாதேன அப்படின்னு அர்த்தம். அந்த ரங்கநாதனான முனிகளுக்கு நாதனான முனிநாதேன அந்த நாதமுனியினால் அந்த முனியினால் பவேயம் நாதவானகம் அகம் நான் நாதனை உடையவனாக ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நாதேன முனிநாதேன அப்படின்றதுக்கு நூறு அர்த்தம் கூட சொல்வார். நாதேன முனிநாதேன அங்க முதல்ல நாதேன முனிநாதேன அப்படின்னு தேன அப்படின்னு அர்த்தம், அந்த நாத முனியினால் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நாதேன முனிநாதேன அப்படின்றது என்பதற்கு முனிநாதேன முனிகளுக்கு சிரேஷ்டராக தலைவனான நாதமுனியால் நாதவான் அகம் அகம் நாதவான் பவேயம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் சொல்லலாம் அப்படின்னு ரெண்டு விதமாக அர்த்தமும் சொல்லலாம் என்று இன்றைய நாதமுனி திருநக்ஷத்திரத்தை அவரது தனியன் அனுசந்தான பூர்வமாக முடித்துக் கொள்கிறோம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.